வசந்த கீதம் கேட்கிறான். வந்தி வெயில் வேளைதான் ஆசை போக்கும் நேரம், புல்லின் மீது வாடைதான் பனியை மெல்ல தூவும். போதும் போதும் தீர்ந்தது வேதனை, வண்ணமானந்தம் சேர்ந்தது நாதனை, விரலை கண்டதும் மீட்டச் சொன்னது வீணை. அதற்கொரு துணையும் கிடைத்தது, சிறகை விரித்தது வலம் வரத்தான். பார்ப்பதோ காதல் தோன்றும் போது கையில் நானுரை வாங்கினேன் சிறகை விரித்தது வலம் வரத்தான்.